சரணம் ஏசையா நீ சரணமே சாலையா. சரணம் ஏசையா நீ சரணமே சாலையா. சரணம் ஏசையா நீ சரணமே சாலையா. சரணம் ஏசையா நீ சரணமே சாலையா. சரணம் ஏசையா நீ சரணமே சாலையா. சரணம் ஏசையா நீ சரணமே சாலையா. மகிமனு வீடி மமுரக்ஷிம் பகனருடை வச்சிதிவா. சரணம் ஏசையா நீ சரணமே சாலையா. மகிமனு மாக்கு ஈயக நீவு மகிலோ வெலசிதிவா. சரணம் ஏசையா நீ சரணமே சாலையா. மகிமான்விதனி மகிமனு சூட திருஷ்டி நீ ஒசகுமையா. நீ மகிமத்து நிம்புமையா. சரணம் ஏசையா நீ சரணமே சாலையா. சரணம் ஏசையா நீ சரணமே சாலையா. சரணம் ஏசையா நீ சரணமே சாலையா. சரணம் ஏசையா நீ சரணமே சாலையா. சரணம் ஏசையா சரணமே சாலையா. சரணம் ஏசையா நீ சரணமே சாலையா. சரணம் ஏசையா நீ சரணமே சாலையா. சரணம் ஏசையா நீ சரண வாரிக்கு இச்சதனு அனி பலிக்கின தேவா. சரணம் ஏசையா நீ சரணமே சாலையா. தட்டின வாரிக்கு தெரச்சதனு அனி பலிக்கின தேவா. சரணம் ஏசையா நீ சரணமே சாலையா. வெதக்கின வாரிக்கு தொரிக்கிதனு அனி பலிக்கின தேவா. பிரேமது நிம்புமையா. சரணம் ஏசையா நீ சரணமே சாலையா. சரணம் ஏசையா நீ சரணமே சாலையா. சரணம் ஏசையா நீ சரணமே சாலையா. சரணம் ஏசையா நீ சரணமே சாலையா. சரணம் ஏசையா சரணமே சாலையா. சரணம் ஏசையா நீ சரணமே சாலையா. சரணம் ஏசையா நீ சரணமே சாலையா. சரணம் ஏசையா நீ சரண மார்க்கமுனேனி பலிக்கின தேவா. சரணம் ஏசையா நீ சரணமே சாலையா. திராட்சவல்லினி நேனே అని పలికిన దేవా మంచి కాపరిని నేనే అని పలికిన దేవా నీ కరుణతో నింపుమయ్యా శరణం యేసయ్యా నీ చరణమే చాలయ్యా శరణం యేసయ్యా నీ చరణమే చాలయ్యా శరణం యేసయ్యా నీ చరణమే చాలయ్యా శరణం శరణం యేసయ్యా నీ చరణమే చాలయ్యా శరణం యేసయ్యా నీ చరణమే చాలయ్యా శరణం యేసయ్యా నీ చరణమే చాలయ్యా